ಜಗಣ್ಣ ಜಗಣ್ಣ ಜಮ್ ಜಮ್ ತಕ ಜಗಣ್ಣ ಜಗಣ್ಣ ಜಮ್ ಜಮ್ ಜಗಣ್ಣ ಜಗಣ್ಣ ಜಮ್ ಜಮ್ ತಕ ಜಗಣ್ಣ ಜಗಣ್ಣ ಜಮ್ ಜಮ್ ಅಲೆಯಲ್ಲಿರುವ ಉಲೆಯಲ್ಲಿ ತುಡಿ ತುಡಿಕಿದ ನೀನೆ ಇವಳ ಕನವು கதீம் கதீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட. ஓம் கதீம் கதீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.